സാങ്കേതികസ്കാരങ്ങൾ. ശ്രീനിവാസേതി ശ്രേഷ്ഠതയാ പാത്രം ഗുണാൻവിത കൌശികോനന്തരംഗാ യശ്ചിരം വിജേതാം ഭുവി ന്യസ്താത്മീയഭരം വരപ്രദ ഗുണോ വൈരാഗ്യ ഭാഗ്യോർത്ഥോ വേദാന്താമൃതസാരമന്തമനഘാത് ശ്രീ ശ്രീനിവാസാദ് ഗുരോ ശ്രീശൈലാന്വയകൗസ്തുഭസ്ഥിതനയം ശ്രേയോനിധേ ശ്രീനിധേ വന്ദേ സാധു കടാക്ഷകേളനിലയം ശ്രീകൃഷ്ണസദ്ദേശികം ശ്രീവാസരംഗപരകാലമുനിത്രയാപ്തലക്ഷ്മാത്മരക്ഷണേതിത്വേകാഗമാന്തം ആചാര്യഭക്തിപരിപൂതമനർഘശീലം ഗോപാലദേശികം മുനിം ഗുരുമാശ്രയാമഹ നാരായണാഖ്യേതിരാജപദാബ്ജഭൃംഗശ്രീവാസയോഗിഗുരുണാർപ്പിതപാരമീശേ ഭക്തിയാദിപൂർണവരദാരികൃപാത്തചിഹ്നം ശ്രീശ്രീനിവാസമുനിവര്യമഹം പ്രപദ്യേ ശ്രീനാരായണയോഗീന്ദ്രവരദാരികൃപാശ്രയം ലങ്കേശപാദവിനതം ശ്രീനിവാസമുനിം ഭജേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവത്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യോ നിത്യമച്യുതപദാം ജയ്മോഹതസ്തരിത്രാണിതി നായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യേക സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ വിഗാഹേ അമുനം തീർത്ഥം സാധുവൃന്ദാവനേ സ്ഥിതം നിരസ്തജിംഹകസ്പർശേത്ര കൃഷ്ണകൃതാദര നാഥേന മുനിനാഥേന ഭവേയം നാഥവാനഹം യസ്യനൈകമികം തത്വം ഹസ്താമലകതാംഗതം യസ്യ സാരസ്വതസ്രോതോ കുലാമോദവാസിതം ശ്രുതീനാം ശ്രമായാലം ഷഠാരിം തോപാസ്മഹേ വന്ദേ വൈകുണ്ഠസേനാന്യം ദേവം സൂത്രവതീ സഖം ഋദ്വേത്ര ശിഖരസ്പന്ദേ വിശ്വമേതവ്യവസ്ഥിതം സഹ ധർമ്മചരീം ശൗരേ സംബന്ധിത ജഗദ്ധിതാമനുഗ്രഹമയീം വന്ദേ നിത്യമജ്ഞാത നിഗ്രഹാം കമപ്യാദ്യം ഗുരും വന്ദേ കമലാഗ്രഹമേധിനം പ്രവക്ത ഛന്ദസാം വക്ത പഞ്ചരാത്രസേ സ്വയം രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ഹീറൊന്നു തൂപ്പൽ തിരുവേങ്കടമുടയാൻ പാറൊന്നു ചെന്ന പഴമൊഴി ഉള്ളൂറൊന്നു താനേ അമയാധോധാരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോളവും വാഴ്വ് പ്രഖ്യാതശ്രുതി വിഭവാൻ ഗുരുന ശേഷാൻ പ്രശ്രിത്യ പ്രണയതി വേങ്കടേശ ലക്ഷ്മീശ പ്രപതന വൈഭവ പ്രതിഷ്ഠാം രാഗാന്ധ്യ പ്രശമനകരീം രഹസ്യരക്ഷാം ലക്ഷ്മീപതേരിതി പതേശ്ചിതൈകധാം നോഹോ യോസൗ പുരാ സമജനിഷ്ട ജഗദ്ധിതാർത്ഥം പ്രാച്യം പ്രകാശയതു വഃ പരമം രഹസ്യം സംവാദ ഏഷ ശരണാഗതി മന്ത്രസാരഃ ഗദ്യഭാഷ്യത്തിലെ ഭഗവാൻ പക്കത്തിലെ ശ്രീവിശിഷ്ടനാണ് ഭഗവാൻ പക്കത്തിലെ ശരണാഗതി പണ്ണക്കൂടിയ ഭാഗം അത് പാത്തിട്ടിരിക്കും. അതില് ഭഗവാനോട് ദിവ്യമംഗള വിഗ്രഹം അതെല്ലാമേ അനുസന്ധാനം പണി ഭഗവാനുക്ക് ഇപ്പോ 8 പ്രധാനമായ ഗുണങ്ങൾ 8 പ്രധാനമായ നാമധേയങ്ങൾ ഭഗവാനുക്ക് എട്ട് നാമധേയങ്ങൾ ഭഗവാനുക്ക് വന്ന് സംബോധനയിലെ ഭാഷ്യക്കാരൻ ഉപയോഗിക്കുന്നത് സത്യകാമ സത്യസങ്കൽപ പരബ്രഹ്മഭൂത പുരുഷോത്തമ മഹാവിഭൂതെ ശ്രീമൻ നാരായണ വൈകുണ്ഠനാഥ അപ്പിന്നിട്ട് 8 നാമധേയങ്ങൾ ഇതെല്ലാം സംബോധനങ്ങൾ. സത്യകാമാണ്ടത് ഇങ്ങനെ സംബോധന സത്യകാമത്വ വിശിഷ്ടനാണ് ഭഗവാനുക്ക് സത്യകാമ ഏ സത്യകാമ സത്യസങ്കൽപ അപ്പിന്നിട്ട് സംബോധനം பண்ணிட்டு இருக்க பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அப்படின்னு எட்டு அசாதாரணமான எட்டு நாமதேயங்கள்னாலே பகவான் பாஷ்யக்காரர் வந்து இங்கே பகவானை சம்போதனம் பண்றா. இதுக்கு விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டு இருக்கார். இப்போ இங்க அந்த பாகம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல மூணு பட்சங்கள், மூணு விதமாக இது இந்த எட்டு பதங்களுக்கு எப்படி அர்த்தம் தெரிய வேண்டியது அப்படின்றத நாங்கள் எப்படி அனுசந்தானம் பண்ணோம். மூணு விதமாக பண்ணலாம், மூணு பட்சங்கள் இருக்கு அங்கே அப்படின்னு மூணையும் பகவான் சுவாமி தேசிகன் சமர்த்தனம் பண்றார். எப்படியான பண்ணலாம் அப்படின்னுட்டு அதுல வந்து புனருக்தி பரிகாரம் பண்றதுக்காக முதல்ல சொன்ன முதலையும் சத்தியகாமா அப்படின்னு வந்தது. சத்தியகாம சத்திய சங்கல்பம் முதலான கல்யாண குணங்கள் அப்படின்னு வந்தது. முதல்ல அதனால முதல்ல சொன்ன அர்த்தங்கள்லயே இது எட்டு பதங்கள் பிரமாணமாக சொல்லப்படுறது அப்படின்னா, நீ இந்த மாதிரி குணத்தை உள்ளவன் பகவானே அப்படின்னு முதல்ல சொல்லி அனுசந்தானம் பண்ணி அந்த குண விசிஷ்டனான பகவானியே இங்கே புனக நாங்கள் சம்போதனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. நாலு வந்து பேர் வந்து ஸ்பஷ்டமா இருக்கு, சதுர்நாம் சமாக்கியத்துவம் சமாக்கியாத்துவம் ஸ்பஷ்டம் அப்படின்னு சொன்னார். நாலு சப்தங்களுக்கு வந்து ஸ்பஷ்டமாக நமக்கு அர்த்தம் தெரியுது, நாராயணா வைகுண்டநாதா முதலானது. ஆனா சிலது வந்து சத்தியகாமா சத்திய சங்கல்பா இதுக்கெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத இப்போ இங்கே சுவாமி தேசிகன் சொல்றார். சத்தியகாமாதி சப்தானாம் கதஞ்சித்து சமாக்கியாத்மம் கல்பியம் அப்படின்னார். எப்படியானா அதுவும் ஒரு பெயர் பகவானுக்கு அப்படின்னு கல்பனை பண்ண வேண்டியது அப்படின்னார். பரபிரம்ம பூதா அப்படின்றது பிரம்ம சப்தம் மாத்திரமே அங்கே சமாக்கியா பெயர் அப்படின்னு சொல்லப்படுறது. பரபிரம்ம பூதான்னு பிரம்மான்றது நாமதேயம், அது வந்து சமாக்கியா அப்படின்னு சொன்னப்போ பெயரை சொல்றது. அந்நியதாப்பி நாமத்துவ கல்பனை கௌரவம் சியாது, பூர்ணமாக அது நாமம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வழி அப்படின்னு சொல்றார். அத்திர பர அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா சில பேர் வந்து சில பேருக்கு வந்து ஔபச்சாரிக்கமாக இல்லாத வேற அர்த்தங்கள்லையும் கூட பிரம்மசப்தம் உபயோகிக்கப்படுறது. அதனால அந்த மாதிரி அர்த்தத்துல இல்லை அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இங்க பரபிரம்ம பூதா பரபிரம்மா அப்படின்னு சொன்னா சாமான்யமான பிரம்மா இல்லை, பரபிரம்மா அப்படின்றது வந்து சதுர்முக பிரம்மாவோ இல்லை பிரகிருதியோ ஜீவாத்மாவோ அந்த மாதிரி எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்றத ஸ்பஷ்டமாக சொல்றாரு, தெரியப்படுத்துறாரு. சத்தியகாம சத்திய சங்கல்ப சப்தௌ பூர்வம் விசேஷண மாத்திர பரத்தையா உக்தௌ, கேவல விசேஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சத்தியகாமத்துவ விசிஷ்டனானவன் அப்படின்னு ஒரு குணம் அப்படின்னு ஒரு விசேஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே தத் பிரமாணத்தையா யதாஸ்ருதி தத் தத் விசிஷ்ட விஷயத்தையா விசேஷா அப்படின்னார். அந்தந்த குணங்களினால விசிஷ்டனான பகவானியே சொல்றது இங்கே. அதனால சத்தியகாமத்துவ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றார். லீலாபத சூச்சிதம் ஜெகன் நிமித்தத்துவப்பி சத்தியசங்கல்பத்வேன சுஸ்தாபிதம். சத்தியசங்கல்பான்றதுனால சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்றான் பகவான் அப்படின்னு சொன்னப்போ ஜெகத் உதய விபவ லய லீலா அப்படின்னு பகவானுக்கு சம்போதனம் பண்ணார். அந்த லீல சப்தம் வந்து விஹாரார்த்தம் லீலார்த்தம் அப்படின்னு சொல்றது சங்கல்ப சிருஷ்டி அது சொல்றது இங்க. அது வந்து சங்கல்பத்துவம் சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்றோம் லீலான்னு சொன்னப்போ ஜெகத்துக்கு எப்படி நிமித்த காரணம் பகவான் எல்லாத்தையும் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றானே, உபாதானம் நிமித்தம் ரெண்டும் பகவானேன்னு சொன்னப்போ நிமித்தத்துவம் எப்படி பகவானுக்கு ஒரு கும்பாரனோ அது மாதிரி ஒரு பாட்டர் எப்படி பாட்டு பண்றானோ அந்த மாதிரியா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. சங்கல்பத்தினாலே எல்லாம் சிருஷ்டி பண்றான் பகவான் அப்படின்றது சத்திய சங்கல்பம் சப்தத்தினால சொல்லப்படுறது. ஜெகத் உதயா உதயாதி லீலாத்வ ஜோதித்தம் உபாதானத்துவம் பரபிரம்ம பூதா இத்தியனேன அபிப்பிரேதம் அப்படின்னு பரபிரம்ம பூதான்றதுனாலே உபாதான காரணத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னார். அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். சர்வம் கல்வித கல்விதம் பிரம்மா அப்படின்னு தஜ்ஜலானிதி அனுசாராத் இங்க சாண்டில்ய வித்யே அப்படின்னு வருது. சர்வத்திர பிரசித்தரிக்கரணம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல பாதராயணர் ஸ்தாபனம் பண்றாரு. அதுல சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜலா நிதி சாந்த உபாசிதா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் பிரமாணத்தை எடுக்கிறார். பிரம்மா அங்கு சொன்னப்போ எல்லாமே பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்லி தஜ்ஜலான் நினைச்ச ஜலான் கூடிய பதம் மூணு பதங்களோட ஒரு சமஸ்தமான பதம் அது. ஜ ல அன அப்படின்னுட்டு ஜலான் ஜ ல அன ஜன்றதுனால ஜாயத்தே, லன்றதுனால லீயத்தே, அனான்றதுனால அனிதி அப்படின்னுட்டு ஜாயத்தே லீயத்தே அனிதி. பரமாத்மானாலயா சிருஷ்டமாறுது, அவங்கயே போய் அதுங்கயே லயமடையிறது, அவனுலயே ஸ்திதி, அவனுடைய ஸ்திதி எல்லாம் பகவான்லயே அப்படின்னு மூணு அர்த்தங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்ருதி பிரயோக சோத பிரயோகம் அது ஜலான் அப்படின்னு. தட் ஜலானிதி சாந்த உபாசிதா ஜெகத்காரணனானோன் பிரம்மா அப்படின்னு. இப்போ அங்கே சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் வந்ததுனால அவனுக்கு உபாதான காரணத்துவம் அதனாலேயே சித்தமாறுது அப்படின்னு சொன்னார். ஏவம் அபேத ஸ்ருதி பலாத்து உபாதானத்துவ அபிமதஸ்ய பிரம்மணா ஸ்வரூப பரிணாம பக்ஷேண சிதசித் கத சர்வதோஷான்வய சங்கியா சங்கேதா இத்தி தத்பரிஹாராய புருஷோத்தமா இது தத்பரிஹாராய ஸ்வயமேவ கீதம் ஸ்ருத்தியர்த்தமாக புருஷோத்தமா. இந்த மாதிரி இந்த அபேத ஸ்ருதி அப்படின்றது பரமாத்மாக்கும் சேத்தனா சேத்தனாத்மகான ஆத்மகமான பிரபஞ்சத்துக்கும் பேதம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாமானாதிகரணத்தினாலே மிக அநேக ஸ்ருதிகள் அப்படி சொல்றதல் சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னப்போ இதம் சர்வம் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே பிரம்மா அப்படின்னா இதுக்கும் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மாக்கும் அபேதம் சொன்ன மாதிரி ஆச்சு. எல்லாமே பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டா பிரம்மா வேற இது வேற அப்படின்னு தெரிஞ்சு வருது இல்லையே, எல்லாமே அபேதம் தானே தெரிஞ்சு வருது அப்படின்னா அந்த அபேதம் எப்படி அப்படின்னா சரீராத்ம பாவத்தினாலேன்றது ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல அந்த அபேத ஸ்ருதிகள் இந்த மாதிரி அயமாத்மா பிரம்மா தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மா இதெல்லாமே அபேத ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அபேத ஸ்ருதியில என்ன பண்றது என்ன இருது என்ன சொல்றது அப்படின்னா எல்லாமே பிரம்மானா இப்போ பிரம்மாக்கு உபாதானம் நிமித்தம் ரெண்டும் பிரம்மாவே அப்படின்னு தெரிஞ்சு வருது. எதே காரணம் ஒரு காரியமானோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் காசு ஒரு எஃபிஷியன்ட் காசு எல்லாம் இருக்கணும், ஒரு பதார்த்தம் இருக்கணும், அதை வந்து பண்றக்கூடிய ஒரு சேத்தனன் இருக்கணும். அதனால ஒரு பாட்டர் வந்து பாட் பண்றான்னா மட்டு அந்த மண் வந்து அதுக்கு உபாதானம் மெட்டீரியல். அவன் வந்து சேத்தனம்னா அந்த கும்பாரம் பாட்டர் வந்து நிமித்த காரணம்னு சொல்லப்படுறான். ஆனா உபாதானம் நிமித்தம் வேற வேறையாக இருக்கு. உபாதானம் பரிணாமம் அடைஞ்சு காரியமாறுது, அது பரிணாமம் அடையாமல் காரியமாக முடியாது. லோகத்துல எல்லா பதார்த்தங்களும் அப்படிதான், மாடிபிகேஷன் இருக்கு அதுல, மெட்டீரியல் அண்டர்கோஸ் மாடிபிகேஷன், அது மாடிஃபை ஆகி காரியம் உண்டாருது. அதனால பகவான் உபாதான காரணம் என்ன, அவனுக்கு விகாரம் உண்டாச்சு, அப்போ பரிணாமம் ஆச்சு என்ன தோஷம் ஆயிடுத்து, தோஷம் பரிணாமம் ஆறுதெல்லாம் அனித்தியம் சொல்லப்படுறது, அதனால தோஷம் ஆயிடுத்து அது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சேத்தனா சேத்தங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் பகவானுக்கும் வருதா என்ன, லோகத்துல எத்தனா சேத்தனமாக இருக்கு, பகவானே எல்லாமே இருக்கான்னா அச்சேத்தனத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் பகவானுக்கு வரணும், சேத்தனத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் பகவானுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த மாதிரி தோஷம் கிடையாது, ஏன்னா அவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றா. புருஷோத்தமன் அப்படின்னு தோஷம் இல்லை, ஏன்னா இது சரீராத்ம பாவத்தினாலே ஆனா ஜெகத்காரணத்துவம், சரீரத்துல வந்து விதமான பரிணாமங்கள் எல்லாம் ஆறுது, ஆனா ஆத்மான பகவான்ல எந்த விதமான பதிலாவணையும் ஆகாது அப்படின்னு. நம்ம சரீரத்திலேயே ஒருத்தன் பாலகனா இருக்கிறான், யுவகனாராம், விருத்தனாராம், எத்தனையோ பதிலாவணைகள் பரிணாமங்கள் சரீரத்துல ஆறுது, ஆத்மாவுக்கு எந்த விதமான பரிணாமமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சேத்தனமும் அச்சேத்தனம் ரெண்டும் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறதுனால அதுல ஆகக்கூடிய பரிணாமங்கள் ஆத்மான பகவான்ல எதுவுமே அது அவனுக்காகாது அப்படின்னு ஸ்ருதிகள் வந்து ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம். ஆனா இங்க புருஷோத்தமம் அப்படின்னு கூடிய பகவானோட நாமதேயம் ஸ்பஷ்டமாக அது ஸ்தாபனம் பண்ணப்படுறது. இந்த மாதிரி தோஷம் இல்லை அப்படின்னு அது பகவத்கீதையில சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் இங்கே புருஷோத்தமாட்டுறதுனாலே அனுசந்தானம் பண்ணலாம். அங்க 3 ஸ்லோகங்கள் சொல்லப்படுறது. துவாவிமோ புருஷோ லோகே கிரஷ்ச அக்ஷரே வச்சா கிர சர்வாணி பூதானி கூட்டஸ்தா அக்ஷர உச்சத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ரெண்டு புருஷால் ரெண்டு விதமான புருஷால் இருக்கா, க்ஷரா அக்ஷரா அப்படின்னு புருஷவலோகே துவௌ க்ஷரஸ்ச அக்ஷரஸ்ச அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் 3வது வந்து அது யாரு, க்ஷரம் வந்தா யாரு, அக்ஷரம் வந்தா யாரு, அது பகவான் சொல்றான். க்ஷர சர்வாணி பூதானி, இது எல்லா பிராணிகளும் க்ஷரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, கூட்டஸ்தா அக்ஷர உச்சத்தே சர்வாணி பூதானி என்னச்சு, அந்த பூதம் என்ற சப்தம் சாஸ்திரத்துல ஒரு தேக விசிஷ்டனான ஜீவாத்மாவை சொல்றது எப்பவுமே. அந்த பூதம் கூடிய சப்தம் தேக விசிஷ்டமான ஜீவாத்மா, அதனால பத்த புருஷன் அப்படின்னு தெரிகிறது. அதனால க்ஷரம் அதனால சொல்லப்பட்டவன் பத்த புருஷன். கூட்டஸ்தா அக்ஷர உச்சத்தேன்னா கூட்டவர் திஷ்டத்தேன்னா அவன் எந்த விதமான பதிலாவணையும் இல்லை, அவனுக்கு கர்ம சம்பந்தம் இல்லாத முக்தனை சொல்றது. பத்தா முக்தா ரெண்டு பேர் சொல்லப்பட்டிருக்கா, க்ஷரா அக்ஷரா சப்தத்தினாலே பகவத்கீதையிலே. அப்புறம் உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மா இது உதாகிருத்தா, உத்தம புருஷன் வேறையானவன், பத்தா முக்தாளுக்கு வேறையானவன் உத்தம புருஷன் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு. முக்தா அதுல வந்து முக்தாள நித்யாவும் சேர்ந்திருக்கா. அதனாலே உத்தம புருஷஸ்து அந்யா உத்தம புருஷா நிச்சய புருஷோத்தமனே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே புருஷோத்தமன் வந்து அக்ஷராட்சர புருஷாளுக்கு வேறப்பட்டவன், அவன் பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கான். இவன் லோகத்திரயம் ஆவிசியா விபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா, 3 லோகங்களையும் எல்லா லோகத்தையும் அவன் வியாபிச்சு, 3 லோகம்னா எல்லா அதுல எல்லாமே சேர்ந்திருக்கு, எல்லா தத்துவங்களும் வியாபிச்சு அவன் விவர்த்தி தாரணை பண்றான் எல்லாத்தையும். அவ்யயா ஈஸ்வரா எல்லாத்தையும் ஆள்றான், நல்ல நியமனம் பண்றான், எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் நியாமகனா இருக்கான். அப்புறம் எல்லாத்தையும் வந்து வியாபிச்சிருக்கான், ஆத்மாவாக இருக்கான். அதனால சரீர ஆத்மபாவம் சொல்லப்பட்டிருக்கு அதுல. அந்த 3 அது வந்து சொல்லி அங்க உத்தம புருஷனுக்கு சொல்லப்பட்டது. எஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிச்சோத்தம அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரசிதஹ புருஷோத்தம. 3வது ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகங்கள் ஸ்பஷ்டமாக புருஷோத்தமா அப்படின்னு சொல்லப்பட்ட பகவானோட ரூபத்தை சொல்றது. க்ஷராட்சர புருஷாளுக்கினும் நானு அதிகனானவன், எஸ்மாத் க்ஷரமதீதா அக்ஷராதபிச்ச உத்தமஹா அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரசிதா புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால புருஷோத்தமன் சப்தம் இந்த மாதிரி அதுல 3 விதமான சமாசமும் பண்ணலான்னு சொல்றார். பஞ்சமி பஞ்சமியாதி விபக்தி திரையேபி சமாசா திரஷ்டவியா அப்படின்னார். விபக்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி 3 விபக்திலையும் சொல்லலாம் அப்படின்னார். பஞ்சமி விபக்தி ஸ்பஷ்டமா இருக்கு. எஸ்மாத் க்ஷரமதீதோஹம் அக்ஷராத் அப்பி உத்தமஹ, க்ஷரா க்ஷர புருஷங்களுக்குனாலே அதனாலே அக்ஷராத் உத்தமஹா புருஷா புருஷோத்தமஹ அப்படின்றத பஞ்சமி விபக்தியில வரக்கூடிய சமாசமாயிருக்கு. அதே மாதிரி இவன் க்ஷரத்துக்கும் அக்ஷர புருஷாளுக்கும் இவன் உத்தமனானவன் சொல்லக்கூடிச்சே சம்பந்தத்துல ஷஷ்டி விபக்தி வருது. அதெல்லாம் அவர தத்துவங்கள், இவன் பரதத்துவம் என்றதுனாலே பராவர சம்பந்தம் ஷஷ்டி விபக்தி அது சொல்லப்படுறது. சப்தமி விபக்தியில எல்லாருமே புருஷேஷு உத்தமஹா அப்படின்னு சொல்லி எல்லாருலயும் உத்தமனான புருஷன், இதெல்லாம் 3 விதமான சமாசமும் அர்த்தம் பண்ணி இந்த புருஷோத்தம சப்தத்தை சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்றார். ஸ்தோத்திரத்துல கஸ்ரீஸ்ரீயா புருஷோத்தம கஹா அப்படின்னு சொல்லிச்சே புருஷோத்தம சப்தத்துக்கு விசேஷமான வியாக்கியானம் பண்றார். பகவத்கீதையிலையும் இந்த புருஷோத்தம சப்தம் வரக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்ல விசேஷமா வியாக்கியானம் பண்றார். இதெல்லாமே புருஷோத்தம சப்தத்துக்கு பகவானுக்கு ஒரு அசாதாரணமான நாமதேயம். அந்த மாதிரி இப்போ நனு ஏவம் இங்க ஒரு சந்தேகம் சொல்றார். பேதாபேத ஸ்ருத்தியோகோ விரோதா விரோத விரோதாது அந்நதரபாதா சாத்து இத்தியத்திர கடகஸ்ருதி சித்தமாக மகாவிபூதே அப்படின்னு இப்போ ரெண்டு சொல்லப்பட்டது, பரபிரம்ம பூதான்றது ஒரு சப்தம், ஒரு நாமதேயம், புருஷோத்தமான்றது. பரபிரம்ம பூதான்றதுல என்ன தெரியுதுன்னா, பிரம்மசப்தத்தினாலே சர்வவஸ்து சமானாதிகரண்யம் தெரியுது. சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னப்போ அபேத ஸ்ருதிகளுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணும் அப்படின்றது அதுல தெரியுது. எல்லா ஜெகத் காரணனானவன் சரீராத்ம பாவத்தினாலேன்றது. புருஷோத்தமம்ன்றது ஸ்பஷ்டமா பேதத்தை சொல்றது. கெராத் அக்ஷரா அக்ஷர புருஷாளுக்கு இன்னும் நான் புருஷ்தம புருஷஸ்து அந்யஹா அப்படி என்னப்போ பேதம் வந்தது அங்கே ஸ்பஷ்டமாக, வேறுபட்டவன் அப்படின்னு. இப்போ பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னுக்கு விரோதமா இருக்கு. பேதமும் அபேதமும் ஒன்னே ஆக முடியாது, ரெண்டாகவும் இருக்கிறது ஒன்னையாகவும் இருக்கிறது. இது எப்படி முடியும் விரோதமாச்சே அப்படின்னப்போ, கடக ஸ்ருதி அப்படின்னு ரெண்டும் ரெண்டுக்கும் சமன்வயம் பண்ணக்கூடிய ஸ்ருதிகள் அதே சொல்றார். இப்போ மகாவிபூதே என்று சப்தத்தினாலே கடக ஸ்ருதியோட அர்த்தம் சொல்றார். கடக ஸ்ருதி என்ன, சரீராத்ம பாவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள். எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜ சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம், ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சரீர சப்தத்தினாலே எல்லாமே அவனுக்கு சரீரம் சரீரம் என்று சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, அந்த பிரவேசம் பண்ணிருக்கான் அவன் அனுப்பிரவிஷ நாமரூபே வியாக்கரவாணி, இதெல்லாமே கடக ஸ்ருதிகள் ஸ்பஷ்டமாக சொல்றது சரீராத்ம பாவத்தை. அந்த சரீராத்ம பாவம் அதன் மூலக்கமாக அதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு கடக ஸ்ருதி என்று பேர். இந்த கடக ஸ்ருதியை வச்சு பாஷ்யக்காரர் வேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லை அப்படின்றது சரீராத்ம பாவத்தினாலே ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அற்புதமாக. அந்த கடக ஸ்ருதியோட அர்த்தங்கள் எல்லாம் மகாவிபூதேன்னு கூடிய பகவானோட இங்க சம்போதனம் அதுல தெரியுது அப்படின்னார். விபூதி சப்தா அத்திர நியந்தவிய பரஹா அப்படின்னார். விபூதி என்ன, விபூதி பூதிர் ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு அமரம். ஐஸ்வர்யம் அப்படின்னா ஈஸ்வரத்த பிரயுக்தமானது, ஆளப்படுறதுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் எல்லாத்தையும் ஆடுறவன், ஈஷா ஆடுறான் எல்லாரையும். அப்போ அவன் நியாமியம் நியந்தவிய பரஹா அப்படின்னா எதெல்லாம் நியமிக்கப்படுறதோ அதெல்லாம் விபூதி சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எதண்டம் இது ஸ்லோகார்த்தா இஹ அனுசந்தேயார். ஆழவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே எதண்டம் அண்டாந்தர கோச்சரஞ்சயத்து தசோத்தராணி ஆவரணானி யானி ச குணாஹ பிரதானம் புருஷா பரம்பதம் பராத்பரம் பிரம்மச்சதே விபூதயாச்சே. எல்லாமே உன்னோட விபூதி என்று சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு, சகலமும் அவனுக்கு விபூதி அப்படின்னு சொன்னப்போ, பரம்பதம் பரம்பதம் என்ன, புருஷன் என்ன, சேத்தனாக்கள் என்ன, பிரதானம் கூடிய பிரகிருதி என்ன, குணங்கள் குணத்திரயம் எல்லாமே அண்டம் அண்டம் அண்டாந்தரத்தில் இருக்கக்கூடிய அண்டத்து உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய ஆவரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு 10 மணிக்காக அதிகமாக இருக்கக்கூடிய ஆவரணங்கள் எல்லாம் 7 ஆவரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லாமே பகவானோட விபூதையா அப்படின்னு சொன்னார். அந்த அர்த்தத்தை எங்கே அனுசந்தானம் பண்ணுங்கோ அப்படின்றார். இதெல்லாம் கடக ஸ்ருதியோட அர்த்தம் சொல்றது. எல்லாமே அவனுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாத்தையும் நியமனம் பண்றான் அப்படின்னு. நியமனம் பண்றது அது கடக ஸ்ருதியில சொல்லக்கூடியது சரீராத்ம பாவம், அதனாலே வருது. சரீரத்தையா விபூதித்வாது சொல்றாரு இங்க. சரீரத்தையா விபூதித்வாத் அத்திர ஸ்வரூப பேதேபி சமானாதிகரண்யம் முக்கியம் இது பாவஹா அப்படின்னார். எல்லாமே சரீரமாகி அவனுக்கு விபூதியா இருக்கு. எப்படி பகவானோட விபூதி அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம நியமனத்துல இருக்கு, அதை எப்படி நமக்கு விபூதி நம்மளோட நியமனத்துல இருக்குன்னா, நாங்கள் வெளியில இருந்து அதை கண்ட்ரோல் பண்றோம். ஒரு மொபைலை வச்சுன்னா ஆப்ரேட் பண்ணா அது நான் தான் நியமனம் பண்றேன். மொபைல் நான் எப்படி பண்ணா அப்படி பண்றது வேலை. அப்போ வந்து நான் வெளியில இருந்து பண்ண முடியும், அந்த மாதிரி அந்த பிரவேசம் பண்ணி பண்ண முடியாது. இந்த மகாராஜாவில் எல்லாம் அப்படிதான், எல்லாரையும் தன்னோட பிரஜைகள் எல்லாம் எப்படி நியமனம் பண்றான் அப்படின்னா வெளியில இருந்து பண்றான். ஆகாசம்ன்றது எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு, உள்ள எல்லாம் வியாபிச்சிருக்கு, எல்லாம் நம்ம ஹிருதயத்திலயும் ஆகாசம் இருக்கு. ஆனா அந்த ஆகாசம் பௌத்திகமான ஆகாசம், எலிமெண்டல் ஈத்தரன் சொல்றது. அந்த ஆகாசம் எப்படி என்ன, நியமன சாமர்த்தியம் கிடையாது, அச்சேத்தனம். அது பகவான் வந்து நியமன சாமர்த்தியமும் இருக்கு, அந்த பிரவேசமும் பண்றான், வெளியில இருந்தும் பண்றான், அந்த அந்தர்யாமியாயும் பண்றான், எல்லாமே இருக்கு அவனுக்கு பகவானுக்கு. அதனால அவனுக்கு எல்லாமே சரீரம் அப்படின்னா அவனுடைய ஆதாரத்திலேயே இருக்கு, அவனுடைய நியமனத்திலேயே இருக்கு, அவனுக்கே சேஷபூதமா இருக்கு. இந்த மூணு சம்பந்தங்கள் சகல பதார்த்தங்களோடையும் பகவானுக்கு இருக்கிறதுனாலே அபிரதக்ஷித்தமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி திரவியம் எல்லாமே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பகவானை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அதோட எக்ஸிஸ்டன்ஸே முடியாது பகவானை பிரிஞ்சு. அதனால எல்லாமே பிரம்மாத்மகம்னு சொல்லப்படுறது. இப்படி இருக்கிறதுனாலே சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஆத்மாவையும் சொல்றது, ஆத்மாவுக்கும் உபயோகிக்கலாம். இப்ப நாங்கள் தேவதத்தா அப்படின்னா தேவதத்த சரீர விசிஷ்டனான ஆத்மாவை சொல்றோம். அங்கே வெறும் சரீரத்தை கூப்பிட்டா வரமாட்டு, சரீரம் வந்து அச்சேதனம். ஆத்மா நமக்கு தெரிஞ்சு வருது இல்லை, கூப்பிட முடியாது ஆத்மாவே. அதனால அவர் தேவதத்தா இங்க வா அப்படின்னு சொன்னா தேவதத்தான் கூடிய மனுஷத்துவ சரீர விசிஷ்டனான ஆத்மாவை தான் சொல்றோம் நாங்கள், சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். ஆனா அந்த தேவதத்தான்ற சப்தம் யாருக்கு? ஆத்மாவுக்கு அந்த மாதிரி பேரெல்லாம் கிடையாது, சரீரத்துக்கு தான் வருது. சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தம் சரீர விசிஷ்டனான ஆத்மாவையும் குறிக்கிறது. அது சாமானாதிகரண்யத்துல இந்த மாதிரி வருது. அதனால சரீரமே வேற ஸ்வரூபம், ஆத்மாவே வேற. அதனால ஸ்வரூப பேதம் இருக்கு. ஸ்வரூப பேதம் இருந்தாலும் கூட சேதனா சேத்தனங்களுக்கு பகவானுக்கு சரீரமாக எல்லாமே விபூதி அப்படின்னு சொல்லப்பட்டதுனால சாமானாதிகரண்யம் முக்கியம் அப்படின்னாலும் ஒரே விபக்தியில சொல்லலாம், சர்வம் இதம் பிரம்மாட்டு சொல்லலாம், ஒன்னும் அதுல விரோதம் கிடையாது. அப்படிதான் ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது அப்படின்னா ஏவம் சர்வ விலக்ஷணஸ்யா சர்வ நியந்துஹு ஜெகத் வியாபார லீலாயாம் ஸ்வ வல்லபா சாமரஸ்யம் அபிப்ரேத்யாஹ ஸ்ரீமன் இதி. எல்லாத்துலயும் ஸ்ரீ விசிஷ்டனாகவே பண்றான், அவனோட சமரசமாக இருக்கு, எல்லாருக்கும் சமானமான ஆனந்தம் ரெண்டு பேருக்கும், மகாலட்சுமிக்கும் பகவானுக்கும் இந்த சாமரஸ்யம் பண்றது பரிபூர்ணமாக இருக்கு. தன்னோட வல்லபையான மகாலட்சுமியோட சாமரஸ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சர்வ நியந்தாவானவன் சர்வ விலக்ஷணனானவன் ஜெகத் வியாபாரத்தை எல்லாம் தன்னை லீலையாக உடையவன் இந்த பகவான் தன்னுடைய வல்லபையான மகாலட்சுமியோட சாமரஸ்யம் இருக்கு அப்படின்றது ஸ்ரீமன் அப்படின்னு கூடிய நாமதேவன் சொல்றது. ஸ்ரீ விசிஷ்டனானவன் விபூதி விபூதிம் பிரதிசேஷித்வம் த்விஷ்டம் இது அபிப்ராயனாக ஸ்ரீமன் இது வியாசாரியாக. வியாசாரியர் அப்படின்னா சுதர்சன சூரிகள் நடாதுரம்மாளோட சிஷ்ய சுதர்சன சூரிகள் தான் சுத பிரகாசிக்கே என்ன கூடிய ஸ்ரீவாசியத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் பிரகாசனம் பண்ணியிருக்கார். நடாதுரம்மாவோட காலக்ஷேபத்துல கேட்ட விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு நோட்ஸ் மூலமாக எழுதி வச்சிருந்தார். அதுதான் ஸ்ருத பிரகாசிக்கே அப்படின்னு ஸ்ரீவாசியத்துக்கு அற்புதமான வியாக்கியானம். அந்த சுதர்சன சூரிகள் சொல்றார் இது விபூதி விபூதிம் பிரதிசேஷித்வம் த்விஷ்டம் அப்படின்னார். த்விஷ்டம்னா ரெண்டு பதார்த்தத்துல இருக்குன்னு அர்த்தம். த்விஷ்டம் அப்படின்னா ரெண்டு பதார்த்தத்துல இருக்கு. யார் ரெண்டு பதார்த்தங்கள் யாரு அப்படின்னா பரமா பகவானு அப்புறம் மகாலட்சுமி ரெண்டு பேரும். அதனால விபூதிய குறிச்சு சேஷித்வம் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம்னு சொல்ல மாதிரி ரெண்டு அதிஷ்டானங்கள் ரெண்டும் சேஷித்வம் ஒன்னே. ரெண்டு சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் சேஷி யாரு அப்படின்னா பகவானும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேஷிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விபூதி அதனால இது ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிச்சே ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு சொல்றார். அதுல விபூதி நாமதேயத்வாதி நியமைஹி விபூதினாம் ஆதேயத்வாதி நியமைஹி ஆதேயத்துவம் நியாமியத்துவம் முதலானது ஆதேயத்துவ பிரபுதி நியமைஹி ஆதிக்கத்துவ சரீரம் சுவாமி தேசிகன் சொல்றார். விபூதிகள் எல்லாம் ஆதேயத்துவம் முதலான நியமனங்கள், ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் முதலானது சரீரத்துவம் வெஞ்சீதுமாக நாராயணா இது எல்லாமே அவனுடைய ஆதாரத்தில் இருக்கு, அவனுடைய நியமனத்தில் இருக்கு, அவனுக்கே சேஷபூதமாக இருக்குது என்று ஸ்பஷ்டமாக நாராயண சப்தம் சொல்றது அப்படின்னார். நித்திய விபூதி யோகம், சுத்த சிருஷ்டி உபாதானத்துவம் ச பிரபூத உபகாரகத்துவ ஜாபனாய விசேஷத்தா சூச்சேதி வைகுண்டநாதா அப்படின்னு. சுத்த சிருஷ்டி அன்றது பரமபதம், சுத்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சுருட்டு சிருஷ்டி உபாதானத்துவம், நித்திய விபூதி யோகம், சுத்த சிருஷ்டி உபாதானத்துவம் ச பிரபூத உபகாரகத்துவ ஜாபனாய அப்படின்னா, ரொம்ப அத்தியதிகமான உபகாரம். இப்போ இங்கே என்ன சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்துல இவன் அங்கே நித்திய விபூதி விசிஷ்டனான பகவானுக்கு போய் அங்கே ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கு கைங்கரியம் பண்றான். அதனாலே நாங்கள் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல இந்த நித்திய விபூதி யோகம் ரொம்ப முக்கியமானது, அதனால அது இங்கே சொல்றார் அப்படின்னு சொல்றார். ரொம்ப உபகாரக்கம் இந்த விசேஷமாக இங்கே இந்த வைகுண்டநாதா அப்படின்னு சொன்னார். இதம் சம்புத்தி துவயம் வா, இதை வந்து ரெண்டு சம்போதனமாகவும் எடுக்கலாம். வைகுண்டா அப்படின்னு ஒரு சம்போதனம், நாதான்னு ஒரு சம்போதனம். வைகுண்டா அதனால வைகுண்ட ஸ்தான விசிஷ்டனானவன் அதுவா ஒரு தோஷமும் இல்லாதவன் முதலாத அர்த்தங்கள் எல்லாம் வருது. நாதான்றதுனால நமக்கு எல்லாம் சுவாமியானவன் சேஷியானவன் என்று வருது. ரெண்டு சித்தங்களாகவும் சொல்லலாம் அப்படின்னாரு. ததாத்து தத்வாதி சாட்சா்கார பிரதிகாதுக ரஹித தேச சம்பந்தி வைகுண்டஹா. தத்துவங்கள் எல்லாம் சாட்சா்காரம் பண்றதுக்கு எந்த பிரதிபந்தக்கமும் இல்லாத ஒரு பிரதேசம் அதோட சம்பந்திச்சிருந்து யாருக்கு சம்பந்தம் இருக்கோ அவன் வைகுண்டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தத்துவங்கள் எல்லாம் அங்கே முக்தாளுக்கும் நித்யாளுக்கும் நேராக சாட்சா்காரம் வருது. சகல தத்துவங்களும் அந்த சாட்சா்காரத்துக்கு எந்த அடியும் இருக்காது அங்கே வைகுண்டத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேசம், அதுக்கு சம்பந்தம் பட்டு அதோட சம்பந்தத்தை சொல்றது வைகுண்டஹா சம்பந்திச்சவன் பகவான் அப்படின்னு சொல்றது. அபேட்சித சித்தியர்த்தம் சர்வைரப்பி யாச்சனீய தத் பிரதானாதி பிராதவ் ஈஸ்வரஸ்ய நாதா அப்படின்னா, அபேட்சித சித்தியர்த்தம் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ நாங்கள் அதை நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா, எல்லாருமே யாரை யாச்சனம் பண்ணணும், பகவான் தான் யாச்சனம் பண்ணணும். அதே மாதிரி அதுல எல்லாம் கொடுக்கறதுக்கு யாரு, ஈஸ்வரன். இந்த ரெண்டு அர்த்தமும் நாதான்னு கூடிய சப்தம் சொல்றது. யாச்சனீய தத் பிரதானாதவ் ஈஸ்வரஸ்ய யாச்சனீய, யாரை போய் நாங்கள் யாச்சனை பண்ணணும், எது பலம் வேணும்னாலும் எந்த பலம் வேணும்னாலும் கிடைக்கிறது. பகவானை யாச்சனை பண்ணா, மற்றவாளை யாச்சனை பண்ணா பரிமிதமான பலன் கிடைக்கிறது. நல்ல மோட்ச பரியந்தமாக சகல பலங்களும் நமக்கு எது வேணுமோ அதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கணும்னா யார் பக்கத்தில் பிரார்த்திக்கணும்னா பகவான் பக்கத்தில் தான். அதை கொடுக்கறதுக்கும் அவன் தான் ஈஸ்வரன். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஐஸ்வர்யம் கிடையாது மற்ற தேவதைகளுக்கெல்லாம். அதனால இங்கே வைகுண்டநாதான்றது வந்து அர்த்தம். இந்த மாதிரி இந்த எட்டு சித்தங்கள் சத்தியகாமா சத்தியசங்கல்பா பரபிரம்ம பூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா, இதுக்கெல்லாம் விசேஷமான இந்த மாதிரி அர்த்தங்கள் நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு பட்சத்தை சொல்றார், இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணலாம். இது எத்தனை பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ண முடியும், பகவானோட குணங்கள் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்படி பண்ணிருக்கார் பாஷிக்காரர். அப்படி பண்ண போற சமயத்துல நமக்கு எந்த விதமான ஒரு தத்துவ ஜானம், ஒரு விதமான மகாவிஸ்வாசம், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அத்தியுத்கிருஷ்டமான ஒரு காரியம் பிரபத்தி அப்படின்றது. அந்த சமயத்துல இதெல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணோம், அற்புதமாக காமிக்கிறார் இங்க. இன்னொரு மாதிரியும் இதை அர்த்தம் பண்ணலாம். ஏதத்து சத்தியகாமே இத்தியாதி பதாஷ்டகம் பிராபியாகார நிஷ்கர்ஷார்த்தம் இது பட்சம் அப்படி பிரகுணீ குர்மஹா அப்படின்னார். அதுக்கும் நல்லா நிறைய குணங்கள் இருக்குன்றதை சொல்றோம் அந்த பட்சத்திலையும் அப்படின்னார். பிராபிய ஆகார நிஷ்கர்ஷார்த்தம் அப்படின்னார், நாங்கள் யாரு அடையிறோமோ அந்த பகவான் ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுடைய ஆகாரம் அதை நிஷ்கர்ஷ பண்றது. யாரை அடையிறோம் நாங்கள் பிரபத்தியில, பிரபத்தி பண்ணி மோட்சத்துல யாருக்கு கைங்கரியம் பண்றோம், அந்த விசேஷமான ஆகாரம், அந்த பிராபியமான பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆகாரம் அதுவும் கூட நாங்கள் அதை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படி என்னார். அற்புதமாக காமிக்கிறார் எப்படி என்ன. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்சிதா இது காமசப்தே சப்தோதிதானாம் பிரம்மகுணானி பிராபியதோக்திம் அபிப்ராயத்யாஹ அப்படி என்ன சத்தியகாமா அப்படின்னு சொல்லிச்சே சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னு சத்தியகாமான்றது என்ன சொல்றது ஒன்னு சத்தியகாமத்துவ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு முதல் அர்த்தம் பண்ணார் அந்த சத்தியகாமம் காமத்துவம்ன்றதுனாலே அடுத்து முதல் சொன்னப்போ அங்கே அதனால விசிஷ்டனானவனால நிமித்தத்துவம் உபாதானத்துவம் அது சொல்றது சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்றான் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் சங்கல்ப சிருஷ்டி மற்றும் நிமித்தம் உபாதானம்ன்றது ரெண்டும் சொல்றது அப்படின்னு ஒரு முக்கியமான அர்த்தம் முதல் சொன்னாரு இப்போ எப்படி சொல்றாருன்னா காமசப்தத்துக்கு காமியம் தேதி காமாக கல்யாண குணாகான்ட்டு அர்த்தம் கல்யாண குணங்களை சொல்றது காமசப்து காமான்றது சப்தம் அதுக்கு பிரமாணம் காமிக்கிறாரு இதுல தைத்திரியத்துல சோஷ்ணு தே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஷ்டிதே அப்படின்னு சொல்லிச்சே சர்வான் காமானு விபஷ்டிதா பிரம்மணா சஹா அஷ்ணுதே மோட்சத்துல எப்படி அனுபவம் அப்படின்னா அந்த சர்வஜனான பகவானும் பகவானே அவனுடைய கல்யாண குண விசிஷ்டமாக இருக்கிறதாக அவனுடைய குணங்களோட அவனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுது முக்தனுக்கு காமபதம் கல்யாண குணங்களை சொல்றது அதனால இங்கே கல்யாண குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் நிமித்தத்துவம் உபாதானத்துவம்ன்றது ஒரு அர்த்தம் கல்யாண குணங்கள்ன்றது அர்த்தம் காமசப்தத்துக்கு குணங்கள்ன்றது அர்த்தம் இருக்கு அங்கே பிராபிய அனுப்பிரவிஷ்ட நித்திய விக்கிரக விபூதி துவய யோகியேபி கேச்சித் சத்தியகாம சப்தம் பிரமாணயந்தி அப்படின்னார் இந்த பிராப்பியனான பகவான்ல இருக்கக்கூடிய நித்திய விக்கிரகம் விபூதி விபூதி துவயம் இது ரெண்டும் இருக்கிறது அவனுக்கு நித்தியமான விக்கிரகம் விபூதி துவயம் உபய விபூதி லீலா விபூதி விசிஷ்டனானவன் அப்புறம் அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உள்ளவன் இதையும் கூட சத்தியகாம சப்தத்தினாலே சொல்லலாம் அப்படின்னார் அதுவா முமுக்ஷூணாம் போக்தவிய சிருஷ்டே போகசிச்ச உபகரணத்தையா மதா நித்யாக பதார்த்தாக அஸ்யா சந்தி இது பாவா சத்தியகாமன்றதுனாலே நித்தியமான பதார்த்தங்கள் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அது நித்தியமான பதார்த்தங்கள் எதுக்காக வேணும் அப்படின்னா முமுக்ஷுவாள் எல்லாம் அனுபவிக்கிறாளே அங்கே அனுபவிக்கிச்சே அந்த அந்த அவளுக்காக சிருஷ்டி பண்றான் பகவான் போகங்களையும் உபகரணங்களையும் சிருஷ்டி பண்றான் வித விதமான போகங்கள் உபகரணங்கள் இதெல்லாம் அங்கே சிருஷ்டியாருதே அந்த சிருஷ்டியாக கூட நித்தியமான பதார்த்தங்கள் நிறைய இருக்கு அங்கே அப்படின்றதும் சத்தியகாம சப்தம் சொல்றது அப்படின்னார் பிராப்தி தசாயாம் விபூதி துவயேபி அபூர்வ அனந்த போக்ய சிரஷ்டத்துவமாக சத்தியசங்கல்பா அப்படின்னு பிராப்தி தசையில பரமபதத்துல போயும் அனுபவிக்கும் போது பகவானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி ஆனந்த அனுபவம் அனுபவிக்கும் போது அபூர்வமான அனந்தமான போக்கியமான பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டியாருது சத்தியசங்கல்பான்னு சொல்றது சங்கல்ப ஏனாஸ்தி பிதரஹா சுமுத்திஷ்டந்தி அங்கே சங்கல்பம் எப்படி இருக்குன்னா எல்லா எந்தெந்த லோகத்துல போனோம்னாலும் எந்தெந்த ரூபத்துல லோகம் காமரூபி அனுசஞ்சிருந்தேன் அப்படி என்ன சொன்னார் எந்தெந்த லோகம் ஒண்ணாலும் எந்தெந்த ரூபம் எடுத்து அனுசஞ்சாரம் பண்ணலாம் ஒரு தேகம் எடுக்கலாம் அநேக தேகங்கள் எடுக்கலாம் எந்த விதமான ரூபங்களாலும் எடுக்கலாம் இவன் கைங்கரியம் பண்ணும் போது இவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் பகவானோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக எப்படி இவனாலும் சங்கல்பம் பண்ணலாம் சங்கல்பம் பண்ணியே எல்லாத்தையும் அவன் எல்லா விதமான ரூபங்கள் எல்லாம் எடுத்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாமே அவனுக்கு சொல்லப்படுறது இந்த போக்கியமான பதார்த்தங்களோட சிருஷ்டி அந்த அபூர்வமான அனந்தமான போக்கிய சிருஷ்டி விபூதி துவயேபி அப்படி என்னார் ரெண்டு விபூதியிலையும் இங்கேயும் கேவல பரமபதத்தில் இல்லை இந்த விபூதியையும் பண்ணலாம் அப்படி என்ன சத்தியசங்கல்ப சப்தம் பிரகிருஷ்டா போக்கியத்தையாப்பி நிரதிசய பிருகத்துவமாக அதனால பகவான் அதெல்லாம் சிருஷ்டி பண்றான் நமக்கே அவன் கொடுத்த சக்தியினால் நமக்கு அனுகிரகத்தினாலே அவன் எல்லாமே போக்கியமான பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றான் அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது பிராப்தி தசையில எல்லாம் அதை வச்சு இவனு அனுபவிக்கிறான் அதனால பிரகிருஷ்ட போக்கியத்தையாப்பி நிரதிசய பிருகத்துவம் அது ஒரு அத்தியந்த போக்கியமா இருந்தாலும் கூட அதே சமயத்துல நிரதிசயமான பிருகத்துவமும் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்றது பரபிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மவேத பிரம்மைவ போவதி இத்தியாதிபிகி அவேதாபத்தி சங்காம் பரிஹரன்னு பத்த முக்த விலக்ஷணத்தையா கைங்கரியோத்தேசியத்துவ சம்பவமாக புருஷோத்தமா அப்படின்னு. அதனால ஸ்ருதி பிரம்மவேத பிரம்மைவ போவதின்னு ஸ்ருதி சொல்றது. பிரம்மாவை உபாசனம் பண்ணா பிரம்மாவே ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னா இவன் சொரூபம் போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அங்க சொல்லப்போ அபேதம் அபேதாபத்தியா இருதா அப்படின்னு சங்கே வருது. அங்கே சந்தேகம், பிரம்மாவே ஆயிடுறான் அப்படின்னா இவன் இருக்க மாட்டானா அப்படின்னு பிரச்சனையே வருது. அஸ்தி ஏகேன ஆயம் அஸ்தி சைகே கடோபனிஷத்துல அவன் நச்சிகேதஸ் பிரச்சனை பண்றான் யமனே. அஸ்தி ஏகே நாயம் அஸ்தி அஸ்மி பிரேதே வேயம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்தி ஏகே நாயம் அஸ்தி சைகே அப்படின்னா இருக்கான்றான் இல்லைன்றான் என்ன அப்படின்றா. சில பேர் இப்படி சொல்றா, சில பேர் அப்படி சொல்றா அப்படின்னா இவன் வந்து பகவானோட சேர்ந்து அனுபவிக்கிறான். பகவான் பிரம்மமே ஆயிடுறது இல்லை, பிரம்மனுடனே ஏகீபாவத்தினாலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அத வந்து அந்த சந்தேகத்தை பரிகாரம் பண்றதுக்காக உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மா இது உதாகிருத்தா, அவன் வேறுபட்டவன் வில வைலட்சண்யத்தை சொல்றது. பத்தமுக்த விலக்ஷணம் எஸ்மாட்சரம் அதீதோஹம் அக்ஷராதிபிச்சோத்தம அப்படின்னு சொன்ன மாதிரி உத்தம புருஷஸ்து அந்யா அது வைலட்சண்யம் புருஷோத்தம சப்தம். கைங்கரியஸ்தான உபகரணாதி சமிருத்தி மத்துவமாக மகாவிபூதே அப்படின்னு. அந்த உபகரணங்களோட அத்தியந்த சமிருத்தமாக இருக்கு. மகாவிபூதி என்ன அத்தியதிகமான ஐஸ்வர்யம். அதனால கைங்கரிய ஸ்தானத்துல உபகரணங்கள் எல்லாம் அந்த பரமபதத்துல அத்தியதிகமாக இருக்கிறதுன்றது மகாவிபூதியை சொல்றது. சபத்னீகசிய கைங்கரியோத்தேசியத்துவம் ஸ்ரீமன் உச்சேதி. ஸ்ரீ விசிஷ்டனான பகவானே கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தி என்றது ஸ்ரீமன் அண்ணக்கூடிய சப்தம் சொல்றது. இந்த மாதிரி சம்பந்த குண விபூதி வியாபாரி சர்வைரப்பி போக்யாதிசயம் போக்யத்துவ அதிசயம் பிரகாஷித்துமாக நாராயணா இது அப்படின்னு. சம்பந்தம் குணம் விபூதி முதலாத வியாபாரங்களினாலே எல்லாருக்கும் அவன் அதிசயமான போக்யத்தை உடையவன் பரமாத்மான்றது நாராயண சப்தம் சொல்றது அப்படின்னு சொன்னார். இதெல்லாமே அதே மாதிரி சூரிய சேவிய விக்கிரக விபூதி விசிஷ்டசிய தேவயான பதிக விஷ்ரமஸ்தானத்துவம் அபிசந்தாயாக வைகுண்டநாதா. வைகுண்டநாத இது சுவாமி தேசிகன் ஆச்சரியமா அர்த்தம் பண்றாரு. இங்க இதெல்லாமே மோட்சத்துல நாங்கள் போனப்போ அங்கே அனுபவிக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் கைக்கரியம் எல்லாம் எது இருக்கோ அதுக்கு சம்பந்தம் பட்ட மாதிரி இந்த எட்டு பேர் சப்தங்களுக்கு வியாக்கியானம் பண்றார். அதுக்கு சம்பந்திச்ச மாதிரி இங்கே வைகுண்டநாதான்னு சொல்லிச்சே முதல்ல எப்படி அர்த்தம் பண்ணார் அப்படின்னு சொன்னா தெரியுது நமக்கு. அங்கே ரெண்டு எல்லாத்துக்குமே உபாதானம் நிமித்தம் முதலானதை சொன்னார். அந்த பிரபூத உபகாரகத்துவ பிரஜாபனாயா அது நமக்கு ரொம்ப உபகாரமாகுது. நித்திய விபூதி யோகம் முதலானதெல்லாம் அவனுக்கு உள்ளவன் பகவான் அப்படின்னு. இல்லைன்னா அங்கே எல்லாமே சாட்சாத்காரமா இருக்கு தத்துவங்கள் எல்லாம். அதனால வைகுண்டம் அதுக்கு சம்பந்திச்சவன் வைகுண்டன் பகவான். நமக்கு எது அபேட்சித்தம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அவனை தான் பிரார்த்தனை பண்ணோம். அவன் தான் ஈஸ்வரம்ன்றது நாத சப்தம் சொல்றது முதலான அர்த்தம் சொன்ன. அது எப்படி நாங்கள் பகவானை அடையறதுக்கு உபயுக்தமானது இங்கே அங்கே அடைஞ்சாரதும் அங்கே உபயுக்தமானதுக்கு அர்த்தம் எப்படி பண்ண வைகுண்டநாத அப்படின்னு சொல்றாரு. பகவான் வந்து சூரிய சேவிய விக்கிரக விபூதி விசிஷ்டஸ்யா அப்படின்னார். நித்திய சூரியனாலே எப்பவுமே அவ சேவை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி விக்கிரகமும் விபூதியும் விசிஷ்டனானவன் அந்த பகவான். தேவயான பதிகா விஷ்ரமஸ்தானத்வம் அப்படின்னார். தேவயானம் வந்து அர்ச்சிராதி மார்க்கம். அர்ச்சிராதி மார்க்கத்துல போறானே ஒருத்தன் பதிகன் டிராவலர். முக்தன் என்னன்னா சரீரத்தை விட்டு உத்கிரமணமாறதும் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்துல போய் பகவானை சேர்றான். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போனா அவனுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதான். அந்த சிரமம் எல்லாம் பரிகாரம் ஆனவன்னா ஒரு விஷ்ரமஸ்தானம் வேணும். அங்கே ஒரு டிராவலிங் பண்ணப்போ நாங்கள் ரொம்ப தூரம் போனா சிரமமாச்சு என்ன நடந்தோடு விஷ்ரமம் எடுத்து விஷ்ரமிச்சுட்டு போறமே. அந்த மாதிரி தேவயான பதத்துல போறானே வைகுண்டத்து வரைக்கும் பிரகிருதி மண்டலத்தை தாண்டி போறானே அவனுக்கு விஸ்ரமிக்கக்கூடிய இடம் ரெஸ்டிங் பிளேஸ் அது வந்து சொல்றதுக்காக வைகுண்டனா, அதான் வைகுண்டம்னு கூடிய அற்புதமான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு, அங்க போய் நீ விஸ்ராந்தி எடுக்கலாம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை சொல்றாரு வைகுண்டநாதா அப்படின்னுட்டு. இது மோட்சத்துல நமக்கு உபயுக்தமாக கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்னாலே, அந்த திருஷ்டினாலே இங்கே இன்னொரு வியூ இது, எப்படி அங்க போய் அனுசந்தானம் பண்றோம் அந்த ஒரு திருஷ்டினாலே அர்த்தம் பண்றார். அதே மாதிரி இன்னும் ஒரு பட்சம் சொல்றார் சுவாமி தேசிகன் அற்புதமாக இங்க எட்டு நாமங்களுக்கு சொல்றார். திருத்தீயமபி பட்சம் ப்ரூமஹா அப்படின்னார், மூணாவது பட்சமும் இருக்கு அப்படியும் அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னார். எப்படியெல்லாம் அனுசந்தானம் பண்ண முடியும், இதெல்லாம் அவருடைய ஆச்சரியமான அனுபவம் சொல்றது. பிரகிருதஸ்ய சரண்யஸ்ய ஸ்வீகிருத சர்வ பர நிர்வகரண கிரம சத்தியகாமாதிபி அட்டபிஹி பதேரேவ போத்யதே. இது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள். நாங்கள் அனுசந்தானம் பண்றதுக்கு இன்னொரு திருஷ்டி இது. எப்படி என்ன, ஒரு சரண்யன் இருக்கலாம் பகவான், நாங்கள் அவனை ஆசிரியக்கிறோம் ரக்ஷகன் அப்படின்னுட்டு, அவன் எங்களோட ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கான். அந்த ஸ்வீகாரம் எப்படி பண்றான் அப்படின்றது தெரியப்படுத்துறது இது. நாங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நம்ம ரக்ஷணையோட பாரம் எது இருக்கோ ரக்ஷாபரம், அதை எப்படி ஸ்வீகாரம் பண்றான், அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ற பகவான், அதை வந்து இந்த எட்டு பதங்களாலே சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். சத்திய காமா காமையா பிரபன்னேபியா நிரதிஷ ஆனந்த பிரதானேச்சா அப்படின்னார். ரட்சணை பண்ண சமயத்தில் பகவான் ஸ்வீகாரம் பண்றானே, அவளுக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை பிரதானம் பண்ணக்கூடிய இச்சை அவன் இருக்கிறது சத்தியகாமா அப்படின்னு சொல்றது. அவனுக்கு ரொம்ப அத்தியதிகமான இச்சை இருக்கும், இவனுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் உள்ள பண்ணணும் அப்படின்னு கூடியது. தஸ்யாக சாமர்த்திய அவினாபாவாத்து சத்தியத்துவம் தச்ச அமோகத்துவம் அப்படின்னார். அந்த காமனேன்றது என்ன, பகவானுக்கு ஒரு ஆசை ஒரு இச்சை அப்படின்னார். எது என்ன, இந்த வர சமர்ப்பணம் பண்றானே இவனுக்கு நிரதிசயமான ஆனந்தம் கொடுக்கணும், நான் அந்த கூடிய ஆனந்தம் அவனுக்கு காட்சி இச்சை இருக்கான். அந்த இச்சை சத்தியமாக இருக்கான், ஏன்னா அவனுக்கு என்னைக்குமே அந்த சாமர்த்தியம் இல்லாம இல்லை, சாமர்த்திய அவினாபாவம் எத்தனைக்குமே அதுக்கு சமர்த்தனாயிருக்கான். அந்த மாதிரி நமக்கு கொடுக்கறதுக்கு அது அமோகத்துவம், என்னைக்கும் வியர்த்தமாகாது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காமனே உள்ளவன் சத்தியகாமா அப்படின்னு சொல்றது அற்புதமாக அதை அர்த்தம் பண்றாரு. நம்மளை ரக்ஷாபுரம் சமர்ப்பணம் பண்ணிச்சே நமக்கு நிரச்சிசே ஆனந்தம் கொடுக்கணும்னு கூடிய ஆசையா இருக்கான் பகவானுக்கு, அதை இங்கே அனுசந்தானம் பண்றான். அந்த மாதிரி உள்ளவன் பகவான், அந்த மாதிரி உள்ள பகவானே அப்படின்னு சம்போதனை பகவான் சத்தியகாமா, நான் ரக்ஷாபுரம் சமர்ப்பணம் பண்றேனே எனக்கு நிரச்சயமான ஆனந்தம் கொடுக்கணும்னு கூடிய காமனே உனக்கு இருக்குப்பா, அமோகமானது, என்னைக்கும் அந்த சாமர்த்தியம் இல்லாம இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவனை, அதை அனுசந்தானம் பண்றார். சத்தியசங்கல்பா அத்திர பிரதிபந்த நிவர்த்தன விஷயா அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தங்கள் எல்லாம் நிவர்த்தனம் பண்றான். சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி துவமேவ ஆத்தா இது பாவா. சத்தியசங்கல்பா அப்படின்னா பகவானுக்கு சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னிய நீயே அப்படின்னு அனுசந்தானம் பண்ணும் அப்படின்றார். நீயே சொல்லியிருக்கியே சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று, அந்த மாதிரி சங்கல்பம் உள்ளவன் நீ, சத்திய சங்கல்பனானவன் ராமோ திருநாபிபாஷத்தே அப்படின்னாரு. நமே மோகோ மோகமோதி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானை சத்திய சங்கல்பா அப்படின்னு சம்போதனம் பண்றார். பரபிரம்ம பூதா நிரதிசய பிருஹத்வ விசிஷ்டா துவம் ஸ்வாஷிதானபி ஞானதோ போகதஸ்ய பரமசாமிய பரியந்தம் பிரம்மயிதா அசி. பிரம்மாண்டத்துக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு, அதனால பிருஹத்வம் அப்புறம் பிரம்மணத்துவம் அப்படின்னு. பிருஹத்வாது பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேதி தீரியத்தை அப்படின்னு சொன்னார். பிருஹத்வம் பிரம்மணத்துவம், தானும் பெரிசா இருக்கிறது மத்தொன்னையும் பெரிசாக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உள்ளது, அதுக்கு தான் பிரம்மம்னு சொல்லப்படுறது. அதனால பகவான் நமக்கு எந்த மாதிரி பிருஹத்துவத்தை உண்டு பண்றோம் அப்படின்னா, ஞானத்திலையும் போகத்திலையும் பிருஹத்துவம் நமக்கு உண்டு பண்றோம். நமக்கு தர்மபூத ஞானம் சங்குச்சிதமாக இருக்கிறதே நிரதிசயமாக அனந்தமாக பண்றோம். போகமும் அவனுக்கு ஆனந்த அனுபவமும் அனந்தமாக நிரதிசய ஆனந்தமாக நிரதிசய ஆனந்தம், அதுக்கு மேல இல்லை. அந்த மாதிரி பகவானுக்கு சமானமான போகமாத்திர சாமிய லிங்காச்சார சாமியத்துவம், பரமசாமியத்துவம் போகத்துல. அதே மாதிரி ஞானத்திலையும் பகவானுக்கு சமானமான ஞானம், பகவானுக்கு சமானமான போகம். இந்த மாதிரி நம்மளை நமக்கு ஒரு பிரகத்வத்தை நம்மளையும் உண்டு பண்றான் இன்னொரு பதார்த்தத்துல. அந்த ஒரு அந்த மாதிரி குணத்தை உள்ளவன் நிரதிசய பிரகத்துவ விசிஷ்ட சவிசிஷ்டா துவம், நிரதிசயமான பிரகத்துவத்தை உள்ள நீ யார மோட்சத்துக்கு யார் சமர்ப்பணம் பண்றாளோ ரக்ஷாபுரத்தை, அவளுக்கும் உனக்கு சமானமான ஞானமும் போகமும் உண்டாக மாதிரி நீ அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. பரபிரம்ம பூதா அதுல அனுசந்தானம் பண்றது. புருஷோத்தமா யோ மாமேவம் அசம்மூட இத்தியாதினா த்வத்விதாம் கிருதகிருத்தியத்வோக்தியா மன் நிர்வாகிய சர்வபரத்வம் மையை விசூச்சிதம். யார் இந்த மாதிரி ஒரு மோகமும் இல்லாத என்னை யோயோ மாமையும் அசம்மூடக என்னை அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு நானே எல்லா அவன் யோக்ஷமும் இதெல்லாம் நானே வகிச்சுக்கோறேன் அப்படியெல்லாம் சொன்னான் பகவான். த்வத்விதாம் கிருதகிருத்தியத்வோக்தியா அப்படின்னார். உன்னை யார் தெரிஞ்சிருக்காளோ உபாசனை பண்றாளோ அவ கிருதகிருத்தியாள் அப்படின்றது, அவ என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு அந்த மாதிரி, அது அவளுக்கு கிருதகிருத்தியாள் சொல்லப்பட்டது. அந்த துவன் நிர்வாகிய சர்வபரத்துவம் தயைவ சூச்சித்தம், நீ கிருதகிருத்திய நானே இப்போ அப்படின்னு சொன்னப்போ அவளுக்கு வந்து பகவான் வந்து எல்லா உன்னோட பரத்தை எல்லாம் நான் ஸ்வீகாரம் பண்றேன், நான் வந்து எல்லாம் தரிச்சுக்கோறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பகவான் சொன்னானே அது சொல்றது. எத்வா ஷணுதானே புருஷனோதி இது புருஷா ஷணுதானே புருஷனோதி புருஷா புருஷா உத்தமஹான்றதுக்கு ரெண்டு தாத்துவங்கள்னாலே சொல்றார். தானம்ன்றது அப்புறம் சுனோதி அப்படின்றது ரெண்டு அர்த்தத்துல பகு பிரதேபியா சர்வேபியா உத்தமத்வார் புருஷோத்தமஹான்றார். எல்லாருக்கும் எல்லா யார் யார் நிறைய பகு பிரதேபியா அப்படின்னார், யார் யாரெல்லாம் கொடுக்குறாளோ நிறைய யார் யாருக்கு எல்லாருக்கு இன்னும் உத்தமனானவன் புருஷோத்தமன் அப்படின்னு பகுப்பிரதன் அப்படின்னா நிறைய கொடுக்கிறவன் ஒருத்தன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருனாலையும் உத்தமனானவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டது. தானம் கொடுக்கிறான் உத்தம் அப்படின்னா தானி அப்படின்னு சொல்றோம். தானிகள் எல்லாம் உத்தமமானவன் அத்தியந்த சிரேஷ்டனமானவன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவன் புருஷோத்தமன் அப்படின்னு அர்த்தம். மகாவிபூதே விபூதி விபவனம் பிரபவனம் நியமனம் இத்தியர்த்தா நியமனம் அனுக்கூடிய அர்த்தத்தில் வருது விபூதின்றது. தசிய மகத்துவம் அபரிச்சின்னத்துவம், அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, எல்லை இல்லை. அந்த மாதிரி சம்ஷிதான் சம்சார காராகிரக கிரகாத்து நிர்கமையா ததர்த்ததையா சர்வம் நியச்சதி இது பாவா சொல்றார். அனந்தோ தேசகாலாதி பரிச்சேத விவர்ஜிதா மகாவிபூதி இத்தியுக்தோ வியாப்தி சா மகதீயதா இத்தியத்ராபி நியந்திரத்வேன வியாப்தி விவக்ஷிதா. நியமனம்ன்றதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் சொல்றாங்க. யாரெல்லாம் ஆசிரிச்சிருக்காளோ பகவானே சம்ஷிதானு சம்சார காராகிரகாத் நிர்கமையா அப்படின்னார். இது ஒரு செரமனே பிரிசன் மாதிரி சம்சாரம், அதனால விடுதலை உண்டு பண்ணி அவளுக்கு அவ எல்லாம் அதே பந்தம் எல்லாம் போய் நாசமாயி வந்து அதுக்காக ததர்த்ததையா சர்வம் நியச்சதி, அந்த பிரயோஜனத்துக்காக சம்சார பந்தம் எல்லாம் போகணும் இவாளுக்கு. யாரு ஆசிரியச்சிருக்காளோ அவளுக்கு சம்சார பந்தம் பூர்ணமாக நாசமானும். அதுக்கு எதெது வேணுமோ எல்லாத்தையும் அவன் நியமனம் பண்றான், அதெல்லாம் அவன் நியோகிக்கிறான் அப்படின்றது பாவம் அதுக்கு. அனந்தா தேசகாலாதி பரிச்சேத விவர்ஜிதா அப்படின்னா அனந்த மகாவிபூதே அப்படின்னா தேசம் காலம் முதலாத பரிச்சேதம் இல்லை, எந்த தேசம் எந்த காலத்தினாலேயும் இதை அவன் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு சொல்றார். இந்த மகாதி அந்த வியாப்தியும் கூட மகத்தானது அப்படின்னு சொல்றார். நித்யத்ராபி நியந்திரத்வேன வியாப்தி, அதனால நியந்திரத்வேன வியாப்தி நியமனம் பண்ணி வியாபிச்சிருக்கான். ஸ்ரீமன் ஸ்ரீயா நித்திய சம்யுக்தஸ்வம் அபிமதம் அபிமதம் ஆஷ்ரித கிருத்தியம் நிர்வகசி, அதனால உனக்கு அபிமதமா துவதபிமதம் ஆஷ்ரித ஆஷ்ரித கிருத்தியம் நிர்வகசி, அது ஆஷ்ரிதாளுக்கு வேண்டியதெல்லாம் நிர்வாகம் பண்றேன் ஸ்ரீயோட நித்திய யோகம் உள்ளவ பகவான் நீ அப்படின்னு சொல்லி நாராயணா சம்பந்தம் அனுசந்தாய தாய விபாக நியாயேன சுவாமிதயா ஸ்வார்த்தம் ஸ்வயம் ஸ்வாத்மானம் வேச்சசி சுவாமிதயா சர்வம் வைகுண்டநாத நாராயண சுவாமிதயா ஸ்வார்த்தம் பிராபயிதாசி அப்படின்னு பிராபயிதாசி ஸ்வாத்மானம் பிராபயிதாசி ஸ்வார்த்தம் ஸ்வயம் ஸ்வாத்மானம் பிராபயிதாசி சுவாமியானாலே தனக்காகவே நீயே எல்லாத்தையும் ஸ்வாத்மானம் பிராபயசி உன்னையும் கொடுத்துடுறே அப்படின்னு சொன்னான். ஏன்னா தாய விபாக நியாயேன சம்பந்தம் அனுசந்தாயனாலே நாரா நாரசப்தம் நராஜ்யாத்தானி தத்வானி நாராணி நாராணாம் அயனம் நாராக அயனம் இதெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தம் இருக்கே இந்த சம்பந்தத்தினால என்ன பண்றான் அப்படின்னா தாய விபாக நியாயம் அப்படின்னார். ஒரு தோப்பனாரோட ஆஸ்தி எல்லாம் பசங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தாய பிராப்தமானது அந்த மாதிரி விபாக நியாயத்தினாலே அவன் சுவாமியானாலே தனக்காகவே ஸ்வார்த்தம் ஸ்வயம் ஸ்வாத்மானம் ஸ்வாத்மானம் பிராபயிதாசி பிராபயிதாசி இங்க சப்தம் பிரிண்டிங் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நீயே எல்லாத்தையும் கொடுக்குறேன் நமக்கு அப்படின்னு ஒன்னையே கொடுத்து விடுற அப்படின்னு அர்த்தம். வைகுண்டநாதா திவ்ய பரங்க சுகாசிகாயாம் நிஜ பாதமூல சேவாம் தாத்தும் அவஸ்திதோசி அப்படின்னார். திவ்ய பரியங்கத்துல சுகமான ஒரு ஆசனம் அதுல நீ நிஜ பாதமூல சேவாம் தாத்தும் அவஸ்திதா சி உன்னோட பாத சேவையெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக அங்கே எழுந்தருக்குவன் அப்படின்னு இது திரிஷபி பக்ஷேஷு முகபேதைகி புனருக்தி பரிகாரா. மூணு பட்சத்திலையும் புனருக்தி கிடையாது, ரிப்பிடேஷன் கிடையாது. இந்த சப்தங்களுக்கு முதல்ல சொன்ன சப்தங்களுக்கும் சில சப்தங்களில் சத்தியகாமத்துவம் முதலான முதலையும் வந்திருக்கு, இப்பவும் வந்திருக்கு. எதுக்கும் புனருக்தி கிடையாது. மூணு விதமாகவும் அர்த்தம் அனுசந்தானம் பண்ணலாம். முதல் நமக்கு சுவார்த்த பரத் சமர்ப்பணம் பண்ணவாளுக்கு உபயுக்தமாக மோட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு அவன் எல்லாம் அனுசந்தானம் பண்றான், அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். பகவானுடைய சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஜெகத்காரணத்துவங்கள் என்ன முதலானதெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். இந்த மாதிரி மூணு மூணு விதமாக அற்புதமாக வியாக்கியானம் பண்றாரு. இந்த எட்டு பதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இங்கே சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். மூணு பட்சங்களையும் ரொம்ப அற்புதமாக பிராபியமான ஆகாரம் நிஷ்கர்ஷம் பண்றது அது சொன்னார். இந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாம் உள்ள பகவானே அனுசந்தானம் பண்றோம். இந்த ஆகாரம் தான் பகவான். எந்த மாதிரி பகவானை நாங்கள் போய் அனுபவிக்கிறோம், சகல கல்யாண குண விஷயத்தினான பகவானே அனுசந்தானம் பண்றோம். நீர்த்திசே பிரகத்தான பகவானே இது பண்றோம். அவன் நமக்கு இன்னும் வேறுபட்டவன், ஆனா ஏகிபாவத்துல இருக்கான். அவன் ரெண்டு பேரும் கைங்கரியத்துக்கு உத்தேசா ஸ்ரீ விசிஷ்டம் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அத்தியந்த போக்கியத்துவ அதிசய உள்ளவன் பகவான். எல்லாருக்கும் நாராயணான் சப்தம் சொல்றது, நமக்கு எல்லாம் ஒரு விஸ்ரமஸ்தானம் இருக்கக்கூடிய வைகுண்டம் ஸ்தானத்தை உள்ளவன். இந்த மாதிரி எல்லாம் பிராப்தியாக்காரம் எப்படி இருக்கு, நாங்களை அடையக்கூடிய பகவானோட ஆக்காரம் எப்படி இருக்கு, அதை அனுசந்தானம் பண்ணலான்னார். சீக்கிரத்த பரம் எப்படி அவன் பரத்தை ஸ்வீகாரம் பண்றான், நம்ம ரக்ஷா பரத்தை, அங்கே வரக்கூடிய ஒரு குணங்கள் எல்லாம் இங்க சொல்றான். சகல எல்லா இடத்து எல்லா சமயத்திலையும் அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தே இருக்கு. அவனுக்கு பகவான் வந்து நேர்ச்சியை ஆனந்தம் பிரதானம் பண்ணுவோம் இச்சை உள்ளவன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு பர சமர்ப்பணம் பண்றோம் நாங்கள். நமக்கும் ஞானத்திலையும் போகத்திலையும் அவனுக்கு சமானமாக பிரகத்துவத்தை உண்டு பண்றான் பர சமர்ப்பணம் பண்ணவாளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பகவான் இதெல்லாம் அற்புதமாக அனுசந்தானம் பண்றார். அது அடுத்துக்கொண்டு அடுத்து இது வந்து மேலே அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து பாகத்தை எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்துமாய கல்யாண குணசாலிமச்சிதபதாம்பிஜயமரமோகதஸ்தரிதிராணிதிநாயமேனே ஸ்மத்குருவோர் பகவது வாசுதே சிந்தோர் அமானி இரணம் பிரபத்தியே. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.